ராஜேந்திரபிரதாபே வந்தேனே. சபையோர்களே, பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து உணர்த்தி விட்டுக் கொள்ள முடியாத மிக தாழ்வுடன் மந்திரிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன். அதாப்பட்டது, மதுராபரிமந்தன் அசுவதி மகள் சாவித்திரி ஆகியான் எனக்கு உரிமையான இந்தா சொந்தா நந்தா வனத்திலே உலாவி வரும் காலையிலே காட்டராஜன் என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது என்னை விரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரப்புரசனாகப்பட்டவர் வந்து நின்று அதை கொன்று பின் சென்று விட்டாரே, அவர் யாராக இருக்கலாம்? நல்லது, தேடி வருவோம். நாம் இங்கு நின்று இந்த உண்மையும் வர்ணித்தாலும் என்ன அழகு இவளது இளையழகும் நடையழகும் உடையழகும் இவளது கண்ணழகும் கட்டழகும் பத்தழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே இவள் யாராக இருக்கக்கூடும் ஊர்வசியும் இவள் தானோ ரம்பை தானோ ரதி தானோ பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ ஊர்வசியும் இவள் தானோ ரம்பை தானோ ரதி தானோ பிரம்மன் உலகை வெல்ல படைத்தான் ஐயா பிரம்மன் உலகை வெல்ல படைத்தான் இவள் ஊர்தானது பேர்தானது யாரால் அறிவாட்டானது உன்னதமாக வந்தாள் வந்து நின்றாய் எங்கில் உவகை பெற காட்சி தந்தாள் ஆயிரம் நாள் படைத்த அந்த ஆதிசேஷனாளர்களுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவில் படைத்த நம்மால் எப்படி முடியும் அருகிலே சென்று யாரும் விசாரிப்போம் நரிமணியை அதாகப்பட்டது சென்ற வீட்டு இந்த உத்தியான மரத்திலே என்னை மறந்து நான் உழைக்கிக் கொண்டிருக்கும் காலையிலே அதாகப்பட்டது அச்சம் மனம் நாணம் பயப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான பெண்களுக்குரிய குணங்களை விட்டு நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானி மடமானி எனக்கு அதனை உரைக்க வேண்டும் இசைந்து கேட்பேன் நானே நானே சிங்கத்தால் சிங்கத்தால் செய்த நன்றி என்னை வந்தேன் எங்கள் ஊரோ இருப்பதேது பெரியா தந்தை இன்றெனக்கு நீ உரைத்தாய் இன்பம் கொள்ளும் சிந்தை அஸ்வபதி அப்பம் புத்தோர்கள் இன்னும் மனமானதோ இன்னும் மனமானதோ இல்லையோ சொல்லு இச்சை கொண்டேன் கேட்பதற்கு லஜ்ஜையும் ஆகாது அறாப்பட்டது பிரபோ என்பாய் என் திருமணத்தை பற்றி என் தாய் தந்தையும் நினைக்கவில்லை நானும் நேற்று வரை அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை என்னவோ மாமரத்திலே உனக்கு ஒரு வாசகத்திலே நான் உரைக்கிற நாடி நிற்கிறான் சமீபத்தில் என்ன செய்ய உன்னாசை நானோ மறப்பதில்லை மறப்பதில்லை மறப்பதில்லை மறந்தே கதீர் மறப்பதில்லை